என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. மின்னல் காட்டின ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டின, ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டின, இரவும் பகலும் என்னை வாட்டின, இதயம் அவள் பெயரில் மாற்றின, காதல் தீயை வந்து மூட்டின, நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறே. தருவாளோ, வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ.